శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడైయ సంకల్ప సూర్యోదయத்துல நாலாவது அங்கம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல லோபனு கிருஷ்ணா, லோபனுடைய மனைவின்னு சொல்லிக்கலாம், அப்படி இருந்துருக்கிற கிருஷ்ணா இவா ரெண்டு பேரும் வந்திருக்கா. ஏற்கனவே மந்திரம் காமன் குரோதன் இவா மூணு பேரும் இருந்துருக்கா. இவா எல்லாருடைய பரமோத்தேசியம் மகாமோகனுடைய கட்டளையை நிறைவேற்றுறது. மகாமோகனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டோம்னா, புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவன் விவேகனுடைய சேர்க்கையினால சமாதியில இறங்கியிருக்கான். அதுவும் பெருமாள் விஷயமான ஒரு யோகத்துல இறங்கியிருக்கான். அந்த யோகம்ன்றது இருக்க அது சஃலமாயிடுச்சுனாக்கா, சமாதி பர்யந்தம் ஆயிடுச்சுனாக்கா, அப்போ அடுத்தது மோட்சம்தான் வந்துடும். இந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட்டு போயிடும். இந்த சம்சார நிவர்த்தி ஏற்படக்கூடாதுன்றதுக்காக மகாமோகன் இவர்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். புருஷனை இவர்களுடைய பிடியிலேந்து, அதாவது விவேகனுடைய ஒரு வசத்திலிருந்து மீட்கணும் என்பது மகாமோகனுடைய எண்ணம். இதுதான் நடந்துருக்கு. இதுல லோபையும் கிருஷ்ணையும் வர ஒருத்தருக்கு பேசுகிறார். அப்போ கிருஷ்ணாவனிடத்துல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா சொல்ற, கிருஷ்ணைய பார்த்து லோகம் சொல்றான், உன்னுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட அழகு, தேவதாஸ்திரீக்கள் எல்லாருடைய அழகும் ஒருமித்து உன்னிடத்திலேயே வந்த மாதிரி, ஈஸ்வரன் சிருஷ்டி பிரம்மா உன்னை சிருஷ்டி பண்ண மாதிரி இருக்கான், ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கேன்னு அவள ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ கிருஷ்ணா சொல்ற, வெறும ஸ்தோத்திரம் பண்ணாலும் போறாது, எனக்கு நான் என்னுடைய அழகுக்கு தகுந்த மாதிரி தேவதைகளுடைய தேவதைகள் இடத்துலயும் அசுரர்கள் இடத்துல இருக்கிறதான எல்லா ஆபரணங்களையும் கொண்டு, வைரம் வைடூரியம் தங்கம் வெள்ளி என்று எல்லா ஆபரணங்களையும் கொண்டு என்னை அலங்கரிக்கணும், இதுதான் உனக்கு ஏற்பட்டது, பெருமையான வாயால ஸ்தோத்திரம் பண்ணா போறாதுன்னு அவ சொல்ற. அப்போ லோபன் சொல்றான், இது என்ன பெரிய காரியம், இது என்ன முடியாத காரியம், என்னால செய்ய முடியாத காரியத்தை சொன்னேனாக்கா சரி வாஸ்தவம் எப்படி பண்றதுன்னு நான் யோசனை பண்ணலாம், இது என்னால முடியாத காரியமே இல்லை. என்ன அப்படி சொல்ற, உன்னால முடிஞ்ச காரியமா அப்படின்னா, நான் போகாத இடம் எந்த இடம், லோபம் இல்லாத இடம் எந்த இடம், நான் எல்லாரையும் நான் ஜெயிச்சிட்டேன். நிர்ஜிதா கலுமையா தேவாசுர கிண்ணரக்கிம் புருஷ வித்யாதர முனி மனுஷ தெரியஞ்சா யதா பரஸ்பரமேவ வ்யதிஹன்யந்தே யதாவா துஷகணமபி மேரும் மன்யந்தே. என்ன சொல்ற, இந்த லோபம் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. தேவர்கள், அசுரர்கள், பிம்பொருடர், வித்யாதரர், முனி, மனுஷர், இப்படி அது என்ன அவ்வளவு தூரம் போவான, பட்சிகள் கூட லோபம் இருக்கு அப்படின்னா, ஏதா பரஸ்பரமே வியதிகன்யந்தே அப்படின்னா, இந்த லோபத்தினுடைய காரியம் என்னன்னு கேட்டோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னத்துக்கு அடிச்சுக்கிறா? இவெல்லாம் அவனுண்ட இருக்கிற சொத்து போறாதுன்னுட்டு இன்னொருத்தருடையிருந்து பிடுங்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுதா. ஒரு பட்சி இருந்துன்னா கூட பட்சி என்ன பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கும். எப்படி அடிச்சுக்கும் அப்படின்னா, அதனுடைய ஆகாரத்தை இன்னும் ஒண்ணு சாப்பிடுறது. இப்ப இருக்கட்டும், இதுவும் தான் சாப்பிட்டோம், நாமளும் தான் சாப்பிட்டோம். இப்ப நிறைய ஆகாரம் வச்சிருந்தா கூட, ரெண்டு ஆகாரம் வச்சிருக்கு, நிறைய வச்சிருக்கு, அவனும் சாப்பிட்டோம் நானும் சாப்பிட்டோம் இது நினைக்காது. இன்னொரு பட்சிய வரவிட்டாத இது தடுக்கும். அப்ப இது லோபத்தினுடைய காரியம் தானே. ஆகையில எல்லா இடத்துலயும் நான் இல்லாத இடமே இல்லை. இப்ப எல்லாரையும் நான் ஜெயிச்சாச்சு, எந்த லோகத்துல இருந்தாலும் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து உனக்கு ஆபரணமா நான் போடுறேன், எனக்கு ஒன்னும் கட்டமே இல்லை. யதா பரஸ்பரமே வியதிகன்யந்தே யதாவா துஷகணமபி மேரும் மன்யந்தே. லோபத்தினுடைய காரியம் என்னன்னா, துஷகணமபி மேரும் மன்யந்தே. ஒரு துளி உண்டு, அந்த உமிட்டு, அந்த உமின்னு சொல்லுவார், அதனுடைய ஒரு துளி உண்டு இருந்ததுன்னா கூட அத ஒரு மேருமலை மாதிரி நினைக்கிறதான், பணம் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். லோகத்துல ஒரு விவகாரம் இருக்கு. கனக கணசிஷ்டைவ வித்யா மர்த்தம் சாதயேது, கணே நட்டே குதோ வித்யா கணே நட்டே குதோ தனம் அப்படின்னு சொல்றது. நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்காக சொல்றது. கணச கணசிஷ்டைவ கணசா, ஒரு க்ஷணம் வித்தியை சம்பாதிக்கிறவன்றவனுக்கு, படிக்கிறவனுக்கு, இந்த ஒரு மணி காலம் போனா என்ன பரவாயில்ல, இன்னொரு ஒரு மணி காலம், இப்ப ஒரு மணி காலம் நாம வேற ஏதோ ஒன்று கிரிக்கெட்டு கிரிக்கெட்ட பார்த்துட்டு அப்புறமா மீதிய காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்க, அது ரொம்ப தப்பு. ஒவ்வொரு க்ஷணமும் முக்கியமான க்ஷணங்கள் தான். அது ஒரு க்ஷணம் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒரு க்ஷணம் போயிடுச்சுன்னு பரவாயில்லன்னா, எல்லாம் போயிடுச்சுன்னா கடைசியில அவனால வித்தியையே சம்பாதிக்கவே முடியாது. கணைய நட்டே குதோ வித்யா, ஒரு க்ஷணம் போயிடுச்சுன்னா எங்கேருந்து வித்தியை வரப்போறது அப்படின்னா, தனம்னாக்க ஒரு பைசான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு சின்ன யூனிட், பணத்தினுடைய ஒரு சின்ன யூனிட். இப்ப கீழே விழுது, ஒரு அஞ்சு பைசா தான், பத்து பைசா அஞ்சு பைசா எல்லாம் இப்ப வேல்யூவே இல்லை. ஐம்பது பைசால இருந்தா ஆரம்பம்னா, ஐம்பது பைசா காயின் கூட இங்க இல்லை, இப்ப எல்லாம் மினிமம் ஒரு ரூபாய் தான் இருக்கு. இப்போ ஒரு ரூபாய் கீழே விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூபாய் தான் போனா போயிட்டு போறது விட்டுடு அப்படின்னு சொன்னவனாக்கா, அந்த மாதிரி எத்தனை ஒரு ரூபாயை விட்டா எங்கேருந்து சம்பாதிக்கிறது நம்போம். ஆகையால எதையும் விடக்கூடாது. கணைய நட்டே குதோ வித்யா கணைய நட்டே குதோ தனம், அப்படி ஒவ்வொரு ரூபாயா போயிட்டு இருந்தோம்னா எங்கேருந்து பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆகையால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்து நாம ஊதாரியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை. ஆனா லோபன் விஷயத்துல என்னன்னா, அல்பமா இருந்துன்னா கூட அந்த அல்பத்துக்காக பிராணனை விடுறது, அதுக்காக சண்டை போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் பண்றது. தத்ர தாவது தனத பிருத விக்காதஸ்ய பிரம்பக சக்கியஸ்ய மக்ருதாம் அவஸ்தாம் ஆகர்ணய அப்படின்னா, பணம்னு நினைச்சாக்கா குபேரன் தான் நினைக்கிறது. அந்த குபேரன் விஷயத்துல பார்த்தோம்னா, தனதன்னு பேர் அவனுக்கு, தனத பிருத, தனத்தை கொடுக்கிறவன், தனதன்னா தனத்தை கொடுக்கிறவன் அர்த்தம். ஆனா அவன் யாருக்கும் தனத்தை கொடுக்கல, அது வேற விஷயம். எல்லா குணத்தையும் அவன் சேர்த்துதான் வச்சுக்கிறான். அவன் தனத பிருத விக்காதஸ்யான்னா, இது அவனுக்கு அந்த தனதன்ற பேரே எதிர்மறையில வந்திருக்கு. அவன் இருக்கிற பணத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்கவனுக்கு போய் எதிர தனத்தை கொடுக்கிறவன் பேர் வந்திருக்கு. திரம்பக சகசிய, சிவபெருமானுக்கு தோழனாக இருந்திருக்கான், அப்பேற்பட்ட குபேரனுக்கு மக்ருதாம் அவஸ்தாம் ஆகர்ணய, நான் அவனை படுத்துற பாடு இருக்க, அந்த படுத்துற பாடு எவ்வளவு இருக்குன்றத நீயே கொஞ்சம் கேளு, நான் சொல்றேன் நானு என்பதாக லோபன் சொல்றான். லுப்தம் ந முஞ்சதி விலக்ஷமதிர்னஹ புங்தே தத்தே புனஃ புனரசௌ மஹர்த்தீதனாயாம் நித்ராஹாரர்ஸனலபதே. மகதாம் நிதீனாம் ரக்ஷஹ பிசாசைவ சம்ப்ரதி யக்ஷராஜஹ. சம்ப்ரதி யக்ஷராஜஹ, இப்பொழுது யக்ஷர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற குபேரன் என்ன பண்றான் அப்படின்னா, லப்தம் ந முஞ்சதி விலக்ஷமதி என்பதாக சொல்றான். அதாவது அவனுக்கு வெட்கப்படுறான், அவன் கையில அகப்பட்டத விடுறதில்லை, ஒரு துளி இருந்தா கூட அதை அப்படியே எடுத்துட்டு வர்றானா. லப்தம் ந முஞ்சதி அப்படின்னா, விலக்ஷமதிஹி அப்படின்னா, அதாவது இவ்வளவு உண்டு இருக்கிறத அதை பத்திரமா பார்த்துட்டா கூட விருத்தி அதிகா நபவதி லஜ்ஜித விருத்தி. ஒரு விஷயம் பார்க்கணும், இது நம்மள மாதிரிதான். இப்ப நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அப்படி இருந்துருக்கு. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், கோடி கணக்கில் சம்பாதிக்கிறோம், சரி போறோம்னு நமக்கு தோன்றதா? தோணல. இதெல்லாம் சுவாமி தேசிகன் இந்த காலம் அந்த காலம் எல்லா காலத்தையும் அவர் ரொம்ப ரொம்ப ஆலோசிச்சு, தீர்க்கமா ஆலோசிச்சு நடைமுறைகளை அப்படியே நமக்கு சொல்லியிருக்கிறார். லப்தம் ந முஞ்சதி, நம்மள்டதான் நிறைய பணம் இருக்கு, இது என்னத்துக்கு இந்த சின்ன இதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னா, அது இல்ல, வந்த பணத்தை கூடக்கூடாது. லப்தச பரிபாலனம்னு இருக்கு, சாஸ்திரமே சொல்லிருக்கு, அதெல்லாம் நாம வந்த பணத்தை நாம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. லப்தம் ந முஞ்சதி விலக்ஷமதி அப்படின்னா, ஒரு கோடி ரூபாய் நமக்கு வந்துருச்சு, இந்த கோடி ரூபாய் வந்த பிற்பாடு நாம சரி இது அப்படியே இருக்கு பத்திரமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நாம அதோட திருப்தி ஆகுமா? கட்டாயம் ஆக மாட்டோம். ஏன் ஆக மாட்டோம்னா, இது கோடி ரூபாய் பேலன்ஸ் அப்படியே இருக்குமே தவிர கோடி ரூபாய் கோடிக்கு மேல ஆகாது. அது கணக்கு குட்டி போடாத போயிட்டுனாக்கா அதுக்கோசரம் வெக்கப்படுறது. இது எங்க டெபாசிட் பண்ணாக்கா இது டபுள் ஆகும், இது மூணு பங்கு ஆகும், நாலு பங்கு ஆகும்னு அதே யோசனையில இருக்கிறது. இப்போ அது கணக்கு இதுவாகாத போயிடுச்சு, விருத்தி ஆகாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால நமக்கு குறை. இப்படி ஒரு நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு, லக்தம் ந முஞ்சதி விலக்ஷமதிஹி அப்படின்னு, இது வச்சுட்டு என்ன பிரயோஜனம், இவ்வளவு ரூபா வந்திருக்கு, இது வந்து ஒன்னும் விருத்தியே ஆகாது இருந்துட்டு இருக்க அப்படின்னு. என் விஷயத்திலேயே இதுதான் நடந்தது. ஒரு 30 வருஷம் பின்ன ஆபீஸ்ல பென்ஷன் ஆஃபர் பண்ற, யார் யாரெல்லாம் பென்ஷன் இது பண்றீங்களோ ஆஃப் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்ப பென்ஷன் வந்தா எவ்வளவு வரும் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு சொன்னா. நான் என்ன பண்ணேன், அப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் 15% அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தா, 15% பேங்க்லயே 15% எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா, சரி நமக்கு 30 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரூபாய் வரும், இவ்வளவு ரூபாய்க்கு வட்டி போட்டோம்னாக்கா அந்த 15% வட்டி போட்டோம்னாக்கா இவ்வளவு வரும் அப்படின்னு எல்லாம் யோசனை, ஏதோ ஒரு கணக்கு எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணேன், பென்ஷன் வேணாம், PFA இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டேன் நான், ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்றது இருந்துட்டு போட்டோம் நான் பண்ணிட்டேன். அப்புறமா என்னாச்சு, பேங்க் வட்டி எல்லாம் 15% எல்லாம் போக 6%, 5%, 4% ஆயிடுச்சு. இது விருத்தியே ஆகாத போயிடுச்சு. அன்னைக்கு விருத்தி இதுதான் விருத்தின்னு நினைச்சிட்டு நான் வந்து பென்ஷன் வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு அதுல பாதி கூட வராது, கால் பங்கு கூட அதுல வராது போல ஆயிடுச்சு. இது ஒரு லோபத்தினால வர காரியம். இது பல பேர் என்ன பண்ணா, சரி எப்படியோ இருக்கட்டும், அது ஒரு சேஃப்டியா இருக்கு, பென்ஷனே இருந்துட்டு போட்டோம்னு பல பேர் பண்ணா. நான் ஏதோ ரொம்ப புத்திமானாட்டம் நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணேன். என்ன மாதிரி பண்ணவோ எத்தனையோ பேர் இருக்கா. அவள் என்ன காரணம், இது எதனால இது பண்ணா அப்படின்னு கேட்டா, நிச்சயம் ஒரு லோபத்தினுடைய காரியம் தான், நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்ன்ற புத்தியினால வந்தது. லப்தன்ன முஞ்சதி விலக்ஷமதி ந புங்கே, அந்த பணம் கணக்கு பார்த்தோம்னா பசி போயிடுமா. ஒரு வரிசையா சொல்றான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இங்க போனா இதுக்கு ரூபா, இதுக்கு அடுத்ததுக்கு போனா அடுத்தது காரியம், அடுத்ததுக்கு ரூபா, அடுத்ததுக்கு ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பணத்தை நிச்சயம் மேல மேல பார்த்துட்டே இருந்தோம்னாக்க பசியே இருக்காதான், அகையில சாப்பிடவே மாட்டாளாம். விலக்ஷமதி என்ன புங்கே தத்தே புனரசௌ மகர்த்தி தனாயாம். சரி, சாப்பிடாத போனா போறான் என்ன அப்படின்னா மேல மேல பணத்தாசை அப்படியே பெருகின்றே இருக்குமா. மேல மேல பணத்தாசை இருந்துட்டே இருக்கச்சே அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நித்ராரசம் நலப்பதே அப்படின்னா தூக்கமே வர்றது இல்லையா. எப்ப பார்த்தாலும் பணத்தை பணம் நினைச்சிட்டு இருக்கான். அதோட நித்ரா ரசம்னு தூக்கமே வரலன்னு சொல்றது ஒரு பங்கு இருக்கட்டும், தூக்கத்தை இவனால அனுபவிக்க முடியலன்னு சொல்றது, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தூக்கமே வரலன்னு சொன்னோம்னாக்க தூக்கம் வராது இருக்காது, என்ன சரீரம் தான் இது. சரீரம் என்ன பண்ணும், ஒரு சமயம் இல்லைன்னாக்க எவ்வளவு நாய் தான் அது வேலை செய்யும், ஒரு சமயம் அது தளர்ந்துடும். அதை தளர்ந்துட்டுனா இந்திரியங்கள்லாம் ஒரு சமயத்துல உபரமத்தி இது பண்ணிட்டுனாக்க அப்போ தூக்கம் தானா வந்துடும். ஆனா அந்த தூக்கத்தை அனுபவிக்க முடியறது இல்லையா எவனால. நித்ரா அப்பா நம்மா தூங்கினண்டா, நான் ஃப்ரெஷ்ஷா ஏந்தண்டா சொல்றோம் நாம, அந்த வார்த்தையை சொல்ல முடியாதான். இவன் பணத்துக்கோசரமே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருந்தான்னா, நாம தூங்கிட்டோமானாக்க பணத்தை யாரானா எடுத்து போயிடுவாளோ, இல்ல தூங்கி போயிட்டுமானாக்க இந்த அந்த நாளில நாம நிறைய பணம் சம்பாதிக்கிறது குறைஞ்சு போயிடுமோ என்னமோ, இப்படி அந்த தூங்கணும்ன்ற எண்ணமே வரதில்லை. அப்படி தூங்க வேண்டியதுன்னா கூட அதுல ஒரு ருச்சியும் இல்லாத போயிட்டுதான். இப்ப முக்கால்வாசி பேருக்கு அப்படிதான் இருக்கு. இது பணத்தினாலயா, இது இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் லோபம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த லோபம் என்ன பண்றதுன்னா நாம படுத்துட்டா கூட அந்த ஒரு சுஷுப்தின்னு சொல்லுவோம், சாஸ்திரத்துல சொல்றதே சுஷுப்தின்னு சொல்றது, அதாவது ஆழ்ந்த தூக்கம். அந்த சுஷுப்தி காலத்துல இந்திரியங்கள்லாம் அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளோட சேர்ந்து இழைப்பாருகிறது, இந்திரியங்கள்லாம் இழைப்பாருகின்றன. அப்போ ஜீவன் அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளோட சேர்ந்து அந்த இடத்துல சுகமா இருந்துட்டு இருக்கா. இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது எப்போன்னா சுஷுப்தி காலத்துல, சொப்ன காலத்தெல்லாம் அது நடக்காது. இந்த நல்ல தூக்கம் இருக்க ஆழ்ந்த தூக்கத்தும் போது நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆகையாலதான் நன்னா தூங்குறவாள எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறவாள எழுப்பினாள்னாக்க பகவத் அனுபவத்திலேருந்து அவளை பிரிக்கிறதுமா, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். சேத்து ஸ்நானம் பண்ணுவானாக்க அதுக்கு வரிசையா சொல்லுவா எந்தெந்த பாப்பம் எல்லாம் பண்ணிருக்கோம், நாம அந்த பாப்பத்தில இருந்து நமக்கு விடுபடுறதுக்காக நமக்கு என்ன இந்த சேத்து ஸ்நானம் பண்றோன்றத பத்தி அதெல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி நன்னா தூங்கினவன எழுப்பினதுனால வந்த பாப்பம் நமக்கு போகணும் அப்படின்னு. மாடு அதனுடைய கண்ணு பால் சாட்டுண்டே இருக்கச்சு, அந்த கண்ணை பிடிச்சு இழுத்து அனண்ட கட்டிட்டு நாம பால் கறப்போம். அதுவும் வஸ்துவ அது சாட்டுன் இருக்கச்சே அதுக்கு கொடுக்காத நாம எடுத்துக்கிறோம், அதனால வரக்கூடிய பாப்பங்கள். இப்படி வரிசையா நிறைய பாப்பங்கள், குழந்தைய அடிக்கிறதுனால வரக்கூடிய பாப்பம், குழந்தைகளை அடிக்கூடாதான், இப்படி இந்த பாப்பங்கள்லாம் போகிறது, பால தாடனை அப்படின்னு எல்லாம் வருது. இப்படி இதெல்லாம் போக்கடிக்கணும்ன்றது. லோபம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் தூங்கவே மாட்டான், தூக்கத்துல ஒரு ரசமும் கிடையாது. நித்ரா ரசம் நலபதே மகதாம் நிதீனாம் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்ட, பெருமாள் தூங்குற மீதி தேவதைகள்லாம் தூங்குறது இல்லையா. என்ன இந்த குபேரம் மாதிரி இருக்கவங்கலாம் லோகத்தினால இவங்கெல்லாம் தூங்குறதே இல்லை. பெருமாள் மாத்திரம் தூங்குறான், அவருக்கு லோகமே கிடையாது, இந்த பணக்காசு எல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் மாத்திரம் தூங்குறான். பெருமாள் எப்ப தூங்குறாரு அப்படின்னா, ஆஷாட மாசத்துல வரப்போற ஏகாதசி, இந்த ஏகாதசிக்கு சயனைகாதசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சயனைகாதசி பெருமாள் இப்ப தூங்குறாராம், இப்ப தூங்கினாருனாக்க உத்தான ஏகாதசின்னு தூங்கி எழுந்திருக்கிற நாள் ஐப்பசி மாசத்துல வரும். அது அந்த ஏகாதசி சுக்லபட்சத்துல வர ஏகாதசி இருக்க அப்ப உத்தான ஏகாதசின்னு பேரு. அது நடுவுல ஒரு ஏகாதசி வரும், பரிவர்த்தன ஏகாதசி என்பதாக. இப்படி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் திரும்பி படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாதசி எல்லாம் ரொம்ப விசேஷம். அதுலயும் ஆஷாட ஏகாதசி அங்க பண்டரிபுரத்துல பாண்டரங்கருக்கு ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷம், உத்தான ஏகாதசியும் விசேஷம். பெருமாள் விஷயத்துல வடக்கெல்லாம் இப்போ பெருமாள் சயன ஏகாதசியிலிருந்து உத்தான ஏகாதசி பர்யந்தம் பெருமாளுக்கு தூங்கிட்டு இருக்கிறதா ஒரு ஐதிஹ்யம். அவர் தூங்கறதுனால அந்த சமயத்துல கிரகங்கள்லாம் பண்ண மாட்டார். இதுக்கு அப்புறமா வர்ற நாள்ல உத்தான ஏகாதசிக்கு அப்புறம்தான் அவ கல்யாணம் பண்ணுவாளே தவிர சுப காரியங்கள்லாம் இந்த பீரியட்ல பண்ண மாட்டாளாம். இப்படி ஒரு ஐதிஹ்யம். அந்த மாதிரி வரச்சே பெருமாள் ஒத்தர் தான் தூங்குறவரா இருந்துருக்கே, இந்த குபேரம் மாதிரி இருக்கவன்லாம் எப்பவுமே தூங்குறது இல்ல. ஏன் தூங்குறது இல்லன்னா லோபத்தினால தூங்குறது இல்ல. தன்னுடைய பணத்தை யாரானா எடுத்து போயிடுவாளோ, இல்ல தம் பணத்தை இந்த நாளில வேற ஏதானா சம்பாதிச்சு நாம நிறைய பணம் சம்பாதிக்கலாமோ என்னமோ, இப்படி ரக்ஷா பிசாச்சைவ சம்பிரதி யக்ஷராஜா அப்படின்னா, ரக்ஷா பிசாச்சைவன் ஒரு பிசாச்சு, ஒரு பெரிய தனம் இருந்ததுன்னாக்க அந்த தனத்தை ரட்சிக்கிறதுக்கு பிசாச்ச காவலா வைக்கிற மாதிரி என்பதாக சொல்றது. ஒரு இங்கே ஒரு சின்ன கதை. பிசாச்சு ஒன்னு இருந்தான், அங்க அண்ணா வாசவரா ஒருத்தர் இருந்தான். அவருண்ட அந்த பிசாச்சு ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டே இருந்தான். இவர் ஏதோ மந்திரம் பண்ண மந்திரம் சொன்ன உடனே அந்த பிசாச்சு என்ன பண்ணிடுத்து, அவர் கண்ட்ரோல்ல வந்துடுத்து. நீர் என்ன சொல்றோ அது எல்லாத்தையும் செய்யறேன் நானு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், எனக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும், எனக்கு இந்த வேலை முடிச்சிருச்சுனாக்கா அடுத்தது வேலை கொடுக்கணும், அடுத்தது வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பிசாச்சு சொன்ன உடனே இவர் பார்த்தேறான், சரி அப்படிதான் உனக்கு வேலை கொடுக்கறேன் என்ன பண்ணலாம். அவருக்கு என்னென்ன வேலை சொன்னாலும் அது எங்கேயோ ஒரு தேசாந்தரத்துல இருக்கிற வஸ்துவை கொண்டு வரணும்னு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல போய் அதை எடுத்து வந்து அடுத்த வேலை சொல்லு, அடுத்த வேலை சொல்லு, அடுத்த வேலை சொல்லுன்னு சொல்லித்தான். இதனுடைய ஹிம்ச தாங்க முடியலையா, சரி இதுக்கு பர்மனண்டா ஏதனா ஒரு வேலை பண்ணணும், என்ன பண்றதுன்னு பாத்துறான். அந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்காக ஒரு பெரிய நிதி, ஒரு பொட்டி, ட்ரங்க் பொட்டி, நிறைய ரூபாய் எல்லாம் வச்சு வச்சிருந்தேறான். அது பக்கத்துல ஒரு மரம் ஒன்னு இருந்தான். இந்த மரத்துல ஏறது இறங்கிறது ஏறது இறங்கிறது இப்படி பண்ணி இந்த பணம் வந்து யாரும் எடுத்தும் போகாதபடி இங்கேயே இருக்கணும் நீ அப்படின்னு. அதுக்கு வேலை ஃபுல்லா சரியா போயிடுச்சு. அது ஏறது இறங்குறது ஏறது இறங்குறது பணத்தையே பார்த்துட்டு இருக்கிறது, அது சுத்தி சுத்தி வருது, இதுதான் அது பண்றது. இப்ப இது சுத்தி சுத்தி இவருக்கும் அப்பாடான்னு ஆச்சான், பணம் போனா போச்சு, அது பணத்தை நாம என்னைக்கு எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலாம், இது பிசாச்சு கையில இருந்துட்டு இருக்கு, நமக்கு பிசாச்சுக்கு வேலை கொடுத்தா போச்சு, நம்ம நம்ம காரியத்தை நாம பார்ப்போம்னுட்டு அவர் மேல காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சார். அந்த பிசாச்சு ரட்சைக்காக ஏற்பட்ட அந்த பிசாச்சு எப்படி பணத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி இன்னைய நிலையில குபேரம் பணத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இது பாரு, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான், நான் தான்னாக்க லோபந்தான். ஆகையால நான் போகாத இடம் கிடையாது, நான் ஜெயிக்காத இடம் கிடையாது, ஆகையால நீ அதை பத்தி விசாரப்படாத அப்படின்னா. மதீந்தனாயாம் நித்ராரசம் நலபதே மகதாம் நிதீனாம் கிருஷ்ணா சொல்றா, ஆர்யபுத்திர தய அர்த்த புருஷார்த்த ஸ்ரத்தா சம்ஸ்தாபித ஹ்ருதயே த்ரைலோக்கே விவேக பரிகிரஹீதஸ்ய புருஷஸ்ய காபுனர்தசா அப்படின்னா, அப்ப லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும், அதாவது புருஷார்த்தங்கள்னா நாம அடையணும்னு நினைக்கிறது, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லி நான்கு விதமான புருஷார்த்தங்கள் உள்ளன. அந்த நான்கு விதமான புருஷார்த்தங்கள்ல வரச்சே இரண்டாவது புருஷார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம். இந்த அர்த்தத்தையே புருஷார்த்தமாக நினைச்சிட்டு இருக்கா, மீதி மூணு பத்தி புருஷார்த்தமாகவே நினைக்கல. அப்போ அர்த்த புருஷார்த்த ஸ்ரத்தா சம்ஸ்தாபித ஹ்ருதயே, இவாளுடைய மனசுல அர்த்த புருஷார்த்தம் சம்பாதிக்கிறது, அர்த்தமாகிற புருஷார்த்தத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஸ்ரத்த, அந்த ஸ்ரத்தை அதனால அப்படியே அதையே நினைச்சிட்டு இருந்திருக்கா, அதுக்கோசரம் பாடுபடுறவா. இப்படிப்பட்டதாக லோகத்துல இருக்கு. இது லோகத்துல இருக்கிறது, இது சத்தியமான விஷயம், இதை யாரும் மறுக்க முடியாது. இது மறுத்தால் அதுல என்னன்ன, சில பேருக்கு அந்தர்ஹிதமா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும், சில பேருக்கு வெளிப்படையா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர லைன் கட் ஆயிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு பிரிட்ஜ்ல பாகவதால் கேக்குறத கட் ஆயிட்டு எல்லாருமே அதுக்கு ஆசைப்படுறவா தான். அதுல நான் ஆசைப்படலன்னு நான் சொன்னாக்க நான் பொய் சொல்றேன்னு தான் அர்த்தம், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அதுல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அர்த்த புருஷார்த்தத்தை அதுல தன்னுக்கு இருக்கிற ஆசைய சில பேர் வெளிப்படையா காண்பிப்பா, ஒரு பரபரப்பா காண்பிக்கிறா, எப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும்னுட்டு. சில பேருக்கு குப்தமா இருக்கும், மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும், இப்படிதான் இருந்துட்டு இருக்கு எல்லாரிடத்திலயும். இப்படி லோகமே அப்படி இருந்துட்டு இருக்கச்சே, இந்த இடத்துல விவேகனாலே சூழப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கிற புருஷனுடைய நிலை என்ன, இது தெரியுமா உனக்குன்னு திருஷ்ண கேக்குறான். லோகம் சொல்றான், பிரிய விமர்சனீய மேத்தத்து, வாஸ்தவம் இது யோசனை பண்ண வேண்டியதுதான். என்ன அப்படின்னா, தஸ்ய போன சமாதி கௌதுகம் பிரசமயித்தும் மகாராஜேன மகாமோகேன சமாதிஷ்டோ காமக்ரோதௌ மதாகமன காங்கிணோ திஷ்டதா இமௌ தாவ் தாவ் உபசர்ப்பாவகா அப்படின்னு சொல்லி சொல்லும். இது அவசியம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இது என்ன ஆகும்னா, விவேகம் கணக்கு கிரமமான விவேகம் வந்துடுச்சுனாக்க பணம் சம்பாதிக்கணுமோ, பணத்தினுடைய ஆளுமைன்றதே போயிடும். அப்போ என்ன ஆகும் நமக்கு, என்ன எப்படியோ ஒரு பிரகாரமா ஒரு சமாதி பக்தி ஏற்பட்டு பக்தி யோகம் பண்ணி பெருமாளை நம்ம அடைஞ்சே ஆகணும்ன்ற ஒரு அத்தியாவசியம் வந்துடும் நமக்கு. இப்ப அந்த விவேகனுடைய காரியம் அங்க என்னன்னா, அதிகத அல்பாஸ்திர கேவல கர்ம ஜானேன சஞ்சாத மோட்சாபிலாஷஸ்ய ஸ்ரீபாஷ்யத்துல சொல்ற எம்பெருமானார், நாம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இதனால வரக்கூடிய சுகம்ன்றது இருக்க, இது அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய சுகம்தான். அல்பமான சுகம் ரொம்ப மீதி பெருமாள் பகவத் அனுபவத்தினால வரக்கூடிய சுகத்தை காட்டுல இது ரொம்ப அல்பமானது. அதை கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா, எவ்வளவு பதவியில இருந்தாலும் இது அஸ்திரமான சுகம், எல்லா நாளும் இது இருக்குமா, இருக்காது, அழியக்கூடியது. அங்க சீவைகுண்டத்துல போய் பெருமாள் தெரிவிச்சோம்னாக்க ஹாவுஹான்னு சமகானம் பண்ணிட்டு என்ன கம்பீரமா இருந்துட்டு இருக்க போறோம், அவரும் நம்மள அனுப்பிக்க மாட்டேன், நாமளும் அங்கிருந்து போனோம்னு நினைக்க மாட்டோம். இப்படி ஒரு விவேகத்தினால இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கணக்கு வந்துடுத்துனாக்க இந்த லோபனுக்கு காரியமே இல்லாத போயிடும். ஆகையால இது கொஞ்சம் அவசியம் விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது லோபனுடைய காரியம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல, நான் பாக்கிறேன். ஆனா ஏற்கனவே இந்த விவேகன் வசமாக இருந்திருக்கிற புருஷனை மீட்பதற்காக மகாராஜா மகாமோகன் வசந்தன் காமன் மாத்திரம் இல்லாத புரோதன் மூணு பேரையும் அனுப்பிச்சிருக்கா. அவ மூணு பேரும் என்னுடைய வருகைக்காக காத்துருக்கா. நாம் ரெண்டு பேரும் அவளோட சேர்ந்துண்டு மகாமோக ராஜாவுடைய கட்டளைய எவ்வளவு தூரம் சமர்த்திக்கலாமோ எவ்வளவு தூரம் சாதிக்கலாமோ அதை சாதிக்கலாம், வா நாமளும் போகலாங்கன்னு சொல்லி சொல்ற. உபசிருத்திய அவ மூணு பேரும் அங்க இருந்துட்டு இருக்கா. வசந்தன் காமன் குரோதன் மூணு பேரும் இருந்துட்டு இருக்கா. அவ அருகில போறான். லோபனும் திருஷ்ணையும் போறான். லோபநாமாகம் அபிவாதய லோபநாமாகம் அபிவாதையே ஜயாம்சு காமக்ரோதோ. என்ன காட்டிலும் பெரியவாளா இருந்திருக்கிற காமன் குரோதன் ரெண்டு பேரையும் லோபன்னு பேர் இருக்கு, நான் உங்களுக்கு அபிவாதனம் பண்றேன். அவளை போய் சேவிக்கிற, சேவிச்சு அபிவாதனம் பண்றது. அபிவாதனம்ன்றது இருக்க அது என்னதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது இந்த இடத்துல இதுக்காக இல்ல, இப்ப எல்லாம் சேவிக்கிறோம். சேவிக்கச்சு பெருமாள் சேவிக்கச்சு அபிவாதனம் பண்ணல, சன்னியாசிகளை சேவிக்கச்சு அபிவாதனம் பண்ணல, ஸ்திரீக்கள்லாம் சேவிக்கச்சு அபிவாதனம் பண்ணல. அப்ப மீதி பேர் மாத்திரம் அபிவாதனம் பண்றோம். இந்த அபிவாதனம் என்னத்துக்காக பண்ணணும்? அபிவாதனம் பண்ணால்னாக்க யார சேவிக்கிறோமோ அவ என்ன பதில் சொல்லணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல இது பிரகிருத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டா கூட நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்ற வார்த்தை இது. அந்த தேவதைகளை சேவிக்கச்சு கூட சந்தியாவந்தநாதிகள் பண்ணச்சு அபிவாதனம் பண்றோம். உபாசனாதிகள் எல்லாம் பண்ணி முடிக்கச்சு அபிவாதனம் பண்றோம். நாம இப்படி ஒரு கர்மா முடியச்சு அபிவாதனம் பண்றோம். இதெல்லாம் வழக்கத்துல இருந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அபிவாதனம்ன்றது இருக்க தன்னை தெரிவிக்கிறது. இந்த கோத்திரத்துல இந்த ரிஷிகள் பிரவரங்களோட கூடிய இந்த கோத்திரத்துல இந்த சாக்கை, அதாவது யஜுர்வேதமும் சாமவேதமும் ஆகியல அந்த அந்த சாக்கைய அத்தியனம் பண்றவன் இந்த சூத்திரம் ஆபஸ்தம சூத்திரமோ போகாண சூத்திரமோ இந்த சூத்திரங்களை இந்த சூத்திரத்துக்கு உள்பட்டவனாக இருந்திருக்கிற தன்னுடைய பேரை சொல்லி நான் உன்னை சேவிக்கிறேன் அப்படின்றத தன்னை விளக்கம் கொடுக்கறது இருக்க, இதுதான் அபிவாதனம்ன்றது. தான் வந்திருக்கேன்றத தெரிவிக்கிறது தான் தான் உன்ன யாரும் தெரியணுமோ இல்லையோ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை இது. இது ஒரு கட்டசி. இவ சொன்ன உடனே எதிர இருக்கிறவா என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, அந்த கோத்திரத்து கர்மாவா இருக்கிறவனை பார்த்து ஆயுஷ்மான் பவா இன்னு சொல்லி அந்த சர்மா சொல்லி, இப்போ அபரியாமத்த சர்மா நாமாகும் அஸ்மி போஹோ அப்படி இருக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவள் இடத்துல இவ சொன்னான்னாக்க, யார் இந்த யாரை குறிச்சு சேவிக்கிறோமோ அவ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயுஷ்மான் பவ அபரியாப்தாமத்த சர்மன் அப்படின்னு சொல்லணும். இவனை பார்த்து ஆயுஷ்மான் பவன்னு சொல்லணும். இது ஒருத்த சேவிக்கச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறவாள் காரியம் இது. இப்ப இதுல அடுத்த ஒரு கேள்வி சொன்ன, தேவதைகளை சேவிக்கச்சே அபிவாதனம் பண்ணல, மகர்ஷிகளை சேவிக்கச்சு மகர்ஷிகள்னாக்க எதிகளை சேவிக்கச்சே அபிவாதனம் கிடையாது. ஏன் எதிகளை சேவிக்கச்சே அபிவாதனம் கிடையாது? ஏன் தேவதைகளை சேவிக்கச்சே அபிவாதனம் கிடையாது? கோவிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறோம், அபிவாதனமா பண்றோம் பண்ணல. பெரிய பரிசுத்த கும்பல்ல சேவிக்கிறோம், பிரத்யேகமா சேவிக்கச்சேதான் அபிவாதனம் பண்றோம். பெரிய பரிசுத்துல வரைச்சே எல்லாருக்குமா சேர்த்து ஒரே சேவையா சேவிக்கிறோம், அப்ப அபிவாதனம் பண்ணல. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த தேவதைகள்லாம் சேவிக்கிறதுக்கு வரைச்சே கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னாக்க அவளுக்கே தெரியும் எனக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க வேணான்றது தெரியும். அவளே ஆசீர்வாதம் பண்ணுவார், நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் யதிகளுக்கு வரச்சு, யதிகள்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டவா. அவ போய் உன்னை போய் நிறைய பணம் வேணும், நீ பணம் நிறைய வரட்டும் உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாள்னாக்க அவளுக்கு அது இழுக்கு. ஆகையால உனக்கு எது நல்லது நடக்கணுமோ அது நல்லதுன்னு அவ திருவுள்ளத்துல எது படுறதோ அது தானா நடக்க போறது, நாம சொல்லி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா அந்த பிரதிவச்சனம் சொல்றதுக்கு அவளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கா யதிகள்லாம். ஆகையால அவளை சேவிக்கச்சே வேண்டாம். பெரிய கும்பல்ல பரிசத்துல விழுந்து சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம பிரத்யேகமா நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, ஆனா பரிசத்து முழுக்கவே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ண போறது. ஆகையால தேவையில்லைன்னு சொல்லி சொல்றது. இப்படி எல்லாம் ஒரு அபிவாதனத்துல ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. இவ ரெண்டு பேரும் போய் லோபனும் திருஷ்ணாவும் போய் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற காமக்ரோதன் அவளிடத்துல விழுந்து சேவிக்கிற சேவிச்சு அபிவாதனமும் பண்றாளாம். இவ லோப நாமாகம் அபிவாதையே ஜியாயாம்சோ காமக்ரோதோ, நீங்க ரெண்டு பேரும் பெரியவாளா இருந்துட்டு இருக்குங்கோ ஆகையால உங்களுக்கு நான் நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றாளாம். உடனே அங்க பக்கத்துல திருஷ்ணா இருந்துட்டு இருக்க ஸ்னுஷேஷா பிரணமதி குருஜனம், உங்களுடைய நாட்டு பெண் மாதிரி அதாவது லோபன் காமக்ரோதனுடைய பிள்ளை மாதிரி நான் உங்களுடைய நாட்டு பெண் மாதிரி ஸ்னுஷேஷா ஏஷா ஸ்னுஷா பிரணமதி குருஜனம், ஸ்னுஷாயாக இருந்திருக்கிற நான் உன்னை சேவிக்கிறேன், உங்களை சேவிக்கிறேன், பெரியவாளை நான் சேவிக்கிறேன்னு சொல்லி சொல்றாளாம். அதுக்கு காமக்ரோதம் ரெண்டு பேரும் சொல்றாளாம் தீர்காயுஷு பூயாஸ்தம், லோகம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் காமமும் குரோதம் லோபமும் திருஷ்ணையும் இருந்துட்டு ரொம்ப தீர்காயுசா நீங்கள்லாம் இருந்துருங்க, எல்லாரிடத்திலையும் குடி புகுங்கணும் நீங்க அப்படின்னு அவ ஆசீர்வாதம் பண்றாளாம். அப்போ வசந்தன் பக்கத்துல பாத்துட்டே இருக்கான், அஹோ நிதாக பவன தவாக்னி நாம் இவன் பவதாம் சமாகமஹா, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா. நல்ல வெய்ய காலம், அந்த நல்ல வெய்ய காலத்துல நெருப்பும் காத்தும் சேர்ந்துருத்துனாக்க அந்த காட்டுத்தீயும் நெருப்பும் காட்டுத்தீயும் காத்தும் கணக்கு சேர்ந்துருத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து சேர்ந்தது எங்களுக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொல்றானா. என்ன நாம போய் அழிக்க முடியாது எதுவுமே கிடையாது, கிண்ணசேச்சதி ராஜ்யோ மோக மகாமோக அப்படின்னு இப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்த பிற்பாடு, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்த பிற்பாடு அந்த மகாமோகனுடைய எண்ணம் ஏன் ஈடேறாது போறது, கட்டாயம் ஈடேறி போயிடும். மாபூத் விவேகதகா பவத் பத்னீனாம் ரதி ஜிகாம்சா திருஷ்ணானாம் மாங்கல்ய பூஷண வைகல்யம் அப்படின்னா. இதுக்கு மேல அவன் சொல்றான், வசந்த சொல்றான், அவளுக்குள்ளேயே வசந்த எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். நான் ஒன்னே ஒன்னு நினைக்கிறேன், இவ ரெண்டு பேரும் வேற நம்மளோட சேர்ந்திருக்கா, இது வெய்ய காலத்துல காட்டுத்தீயும் காத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வாஸ்தவம் தான். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், மாபூத் பவத் பத்னீனாம் ரதிஜி காம்சா திருஷ்ணானாம் மாங்கல்ய பூஷண வைகல்யம், பவத் பத்னீனாம்னா உங்க மூணு பேருடைய மனைவிகள், காமனுடைய மனைவி ரதி, குரோதனுடைய மனைவி ஜிகாம்ச, லோபனுடைய மனைவி கிருஷ்ணா. இப்ப ரத்திய பத்தி தெரியும், கிருஷ்ணாவை பத்தி தெரியும், ஜிகாம்சைய பத்தி தெரியாது. ஜிகாம்சன்னாக்க ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கிறது இருக்கு, அதுதான் ஜிகாம்ச. குரோதம் வந்துடுத்துன்னா குரோதத்தினுடைய காரியம் என்னன்னா ஜிகாம்சதான், அந்த கொலை கொல்ல பண்ணணும் ஹிம்ச பண்ணணும்ன்றது ஒரு விருப்பம் இருக்க, அந்த விருப்பம் தான் ஹிம்ச பண்றதே தான் காரியமா இருக்கிறது இருக்க, அது அவனுடைய குரோதனுடைய மனைவி. இவன் மூணு பேருக்கும் விவேகம்னால மாங்கல்யத்துக்கு ஏதான குறை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்படின்னா விவேகம் கணக்கு வந்துடுத்துன்னா காமம் போயிடும், குரோதம் போயிடும், லோபமும் போயிடும். அப்ப காமனுடைய மனைவிக்கு, குரோதனுடைய மனைவிக்கு, லோபனுடைய மனைவி, இவ மூணு பேருடைய மாங்கல்யத்துக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தும் வராத இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன்னு வசந்தம் சொல்றான். அவன் வசந்தம் மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. விவேகனுடைய வசத்துல புருஷன் இருந்துட்டு இருக்கா. அவன் காமம் குரோதம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவான், திருஷ்லோபம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவான்ற ஒரு புத்தி இந்த உள் மனசுல இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இவனோட கூடவே இருந்துட்டு இருக்கான். காமம் சொல்றான், அப்படி ஸ்வாகதம் அஸ்மது உபஜீவியம் அர்த்த புருஷார்த்தம் அபிரக்ஷதே லோபாய. உனக்கு ரொம்ப ஸ்வாகதம், வரவேற்கிறான் காமன். நமக்கு வேணும் அர்த்த புருஷார்த்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அஸ்மது உபஜீவியம் அர்த்த புருஷார்த்தம் அபிரக்ஷதே லோபாய. நமக்கு உபஜீவியமாக இருந்துருக்கு, நமக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற பணம்ன்ற ஒரு புருஷார்த்தத்தை பத்திரமா பாத்துக்கிறவனாக இருந்திருக்கிற லோபனுக்கு ஒரு வரவேற்புன்னு அவன் சொல்றான். லோபம் வரணும், நீ தானப்பா நம்ம புருஷார்த்தமா இருக்கிற பணத்தை பாத்துக்கிறவன் என்று சொல்றான். அசகிம் அனுகிரக பதம் கல்வகம் பவதாம். அதுல என்ன சந்தேகமான, உங்களுடைய அனுகிரகத்தை நான் பெற்ற வந்தானே அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு குரோதம் சொல்றான். அபிகதம் அமோக விருத்தி அபவர்கோதம் வைதேசிக அவதத்தே சுவாமி கிருத்தியம். அபிகதம் அமோக விருத்தி அபவர்கோதம் வைதேசிக. உன்னுடைய இது எப்படி இருந்திருக்குன்றத பார்க்கணும், கேள்வி எப்படி என்னன்றத பார்க்கணும். நீ மோக்ஷன்ற பேச்சு எங்கேயான இருந்திருக்க அந்த இடத்துல நீ இருக்கவே மாட்ட. மோக்ஷன்ற பேச்சுக்கே ரொம்ப இருந்திருக்க. அபவர்கோதந்த வைதேசிகா துவம் அவதச்சே சுவாமி கிருத்தியம். நீ அரசனின் வேலைய பத்திரமா பண்ணிட்டு வரையா, இது உன்னுடைய காரியெல்லாம் வீணா போகாத இருக்கா, நீ நன்னா கவனிச்சுட்டுதான் வருவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று குரோதன் சொல்றானா. லோகன் சொல்றான், யுஷ்மத் அவஷ்டம்பேன சர்வத்திர அமோக விருத்தி ரஸ்மி. அதெல்லாம் கேட்கணுமா, யுஷ்மத் அவஷ்டம்பேன நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு போகச்சு, நான் போற இடத்துலாம் ஜெயந்தான். எங்க போனாலும் எப்பேற்பட்ட சுவாமியின் இடத்துல போனாலும் லோபம் தான் இருக்கும், அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம். எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் எல்லாரிடத்தையும் நான் போகாத இடமே கிடையாது. பச்ச சுயோதனாதவது மத் பரிகிரகீதஸ்ய லோகஸ்ய இதானீம் அத்விதீயாம் த்விதீய புருஷார்த்த நிஷ்டாம். பச்ச நீ வனப்பாரு சுயோதனாதிபது, துரியோதனம்லாம் இருந்தான், துரியோதனம் மாதிரி மத் பரிகிரகீதஸ்ய லோகஸ்ய என்னாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த லோகத்துல இதானீம் அத்விதீயம் த்விதீய புருஷார்த்த நிஷ்டாம். காமம் அர்த்தம், தர்மம் அர்த்தம், காமம் மோட்சம்னு சொல்றது இந்த ரெண்டாவது புருஷார்த்தமா இருக்கிற அர்த்தம். அது அத்விதீயதாம் பவதி, அது அத்விதீயமாக இருக்க, அதாவது அதுதான் முதல் புருஷார்த்தமா ஆயிடுத்தோம். தர்மம்ன்றது போடவே போயிடுத்தோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா துரியோதனம் மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, துரியோதன இடத்துல கடைசியில அஜ்ஞாதவாசல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கண்ணனை தூது அனுப்பிக்கிற தர்மபுத்திர கண்ணன் போய் கேக்குறான். கேக்கச்சு கண்ணன் கேக்கச்சு சொல்ற துரியோதனை கேக்கச்சு, ஏதோ அவன் அஞ்சு பேர் இருக்கா, அஞ்சு பேருக்கும் ஒரு அஞ்சு ஊர் கொடுத்துடு, அந்த அஞ்சு ஊர் அவன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கட்டும், அஞ்சு ஊர் கொடுன்னு கேக்குற. அஞ்சு ஊர் கொடுக்க முடியாதுன்னு, அஞ்சு வீடானா கொடுத்துருப்பா அப்படின்னா அதுவும் கொடுக்க முடியாதுன்னு, ஊசி நாட்டு நலங்கும் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த லோபம், இந்த லோபத்தினாலதான் எதையுமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, அந்த துரியோதனன் மாதிரி லோகத்துல இருக்கிறவா லோபத்துல அப்படியே எதையும் கொடுக்கறதுக்கு மனசாகாத இருந்துட்டு இருக்கா. ஆகையால ஒன்னும் குறவே இல்லை, இதுதான் பிரதம புருஷார்த்தமா அவன் நினைச்சிட்டு இருக்கா. இது ரெண்டாவது புருஷார்த்தம் இல்ல, முதல் புருஷார்த்தமே பணம் தான் அப்படின்னா. இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், க்ஷுப்யந்தி பிருத்வீபிருதாம் தப்பேதஸ்வபதாயக க்வசிதிதி த்ரஸ்வந்த்யமர்த்யேஸ்வராஹ பிக்ஷாகேஷ்வபி கேஷுசித் க்வசிதுபக்ஷித்தேஷ்வதிக்ஷேபதாம் பக்ஷே துர்மதி பிருத்யயோஹ இஹ ஜகதே திஷ்டத்யசூயேஷ்யயோஹ. இந்த லோகத்துல அசியையும் ஈர்ஷையும் அப்படியே படர்ந்து இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்ற அசூய ஈர்ஷா. அசூயன்னா பிறருடைய பெருமையை தாங்கிக்க முடியாத இருக்கிறது இருக்கு, அது அசூய. ஈர்ஷான்னா என்னன்னாக்க, பிறரிடத்துல ஏதான குணம் இருந்ததுன்னாக்க அது தோஷமா நினைக்கிறது. பெருசா சொல்லிட்டான், அவனுக்கே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றது இல்ல. நாம எதனா ஒண்ணு சொன்னோம்னா அதுல தோஷம் கண்டுபிடிக்கிறது, இது ஈர்ஷையினுடைய காரியம். லோகம் மொத்தம் அசூயையும் ஈர்ஷையும் தான் அப்படியே பரவி இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், யாரு, லோகம்தான் காரணம். நீ வேணா பாரு, இந்த லோகம் இல்ல எல்லா லோகத்திலயும் இதுதான் இருந்திருக்கு. க்ஷுத்ரக்ஷோணி ரஜகண ஸ்திரதிருஷா க்ஷுப்யந்தி பிருத்வீபிருதா. இந்த ஸ்லோகம்லாம் யாரால எழுத முடியும்னாக்க, இந்த லோகாமம் குரோதம் லோபம் இது எல்லாத்தையும் ஜெயிச்சவாளால தான் இதை எழுத முடியும். அதையே ஆசிரியச்சின்றிருக்கவாளால இதை எழுதவே முடியாது. சுவாமி தேசிகனாலதான் இந்த ஸ்லோகம்லாம் எழுத முடியும். என்ன வைராக்கிய பஞ்சகம் சுவாமி சாத்திருக்கார், க்ஷோணிகோண சதாம்ச பாலன ராஜாவை பார்த்து சொல்லச்சு, எங்கயோ ஒரு பெரிய பெரிய ஒரு க்ஷோணி, அதாவது பூமின்றது இருக்க ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கு, அதுல எத்தனையோ ஒரு நூற்றுல ஒரு அம்சமோ ஆயிரத்துல ஒரு அம்சமோ ஏதோ ஒண்ணு, அதனால ஒரு அத்தை ரட்சிக்கணேன்றதுனால கர்வான க்ஷுப்யன், அந்த பெரிய ஒரு கர்வம் உனக்கு வந்துடுறது, நான் தான் ராஜான்னு வந்துடுறது, அதுல வரைச்சே அதனால கலக்கம் பெற்றது, தான் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இருந்திருக்கிற உன்னிடத்துல இருந்து வாசான் யாச்சா மகேன், நான் உன்னிடத்துல நான் எதையும் நான் யாச்சிக்க மாட்டேன், எனக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப அவர் எப்படி இருக்க, பய பிரசுதி பூரகம் அப்படின்னா, ஒரு தீர்த்தம் இருந்துனாக்கா அந்த தீர்த்தம் தாகத்தை அடைக்கணும், அதுக்கு மேல ஒரு குளம் தீர்த்தமா நமக்கு ஓணும், எனக்கு வாண்டாம். ஆகையால எனக்கு ஒண்ணும் வேணாம்னு அப்பேற்பட்ட வைராக்கியமா இருந்தவர் சுவாமி தேசிகன். அவராலதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். என்ன ஒவ்வொன்னையும் நோட் பண்ணி வார்த்தை சொல்ற, க்ஷுப்யக்ஷோணி ரஜகண ஸ்திரதிருஷா க்ஷுப்யந்தி பிருத்வீபிருதா. லோகத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன பண்றான்னா, ஒரு தம்மா துண்டு ஒரு நிலம், சிறு நிலத்துக்காக இதுக்காக ஒரு ஒரு தும்பு ஒரு சின்னது, அதுக்காக பேராசை பிடிச்சு ஒரே குழப்பம், பெரிய சண்டை, பெரிய யுத்தம் நடக்கிறது. நம்மங்களே பாருங்களேன், இருந்துருக்கு அதுல துளி போடு பக்கத்தாத்துக்கார ஆக்கிரமிச்சுட்டானோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. அந்த ஒரு துளி தானே போனா போயிட்டு போறதுன்னு நம்ம விட மாட்டோம், அது ஒரு 4 இன்ச்சு தானே குறைஞ்சு போச்சு, நாம இத்தனை நாளா நம்ம சரியா பாக்காது தானே இருந்தோம் அப்படின்னு. அதுக்கு சர்வேயருக்கு பணம் கட்டி அந்த கல்ல வந்து ஒரு 1.5 இன்ச்சு தாண்டி ஒரு இன்ச்சு தாண்டி வைக்கிறது, இப்படி பண்ண பிற்பாடுதான் அப்பாடான்னு தூக்கம் வரும். அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு நம்ம சொத்துல பக்கத்தாத்துக்காரர் ஆக்கிரமிக்கிறதா அப்படின்னுட்டு, இந்த செவருக்காக கிராமத்துல அந்த காலத்துல எவ்வளவு சண்டை போட்டிருக்கான்றதெல்லாம் தெரியும். க்ஷுத்ரக்ஷோணி ரஜகண ஸ்திரதிருஷா க்ஷுப்யந்தி பிருத்வீபிருதா தப்பேத ஸ்வபதாயக க்வசிதிதி த்ரஸ்யந்தி அமர்த்யேஸ்வராஹ. இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் இருந்துருக்க, அவள்லாம் என்ன பண்றாள்னா, அவளிடத்துல ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு விதமான வேலையை பண்ணுவான். இந்த லோகம் தன்னுடைய பதவியில இந்திர பதவின்றது இருக்க, ஒரு தபஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு பதவி, யாகெல்லாம் செஞ்சு அடையக்கூடிய பதவி, இந்த பதவிக்கு லோகத்துல யாரான ஒருத்தன், பூலோகத்துல யாரான ஒருத்தன் தபஸ் பண்ணிருந்தான்னாக்க அவன் வந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு இவனுக்கு ஒரு பெரிய கலக்கமா. ஆகையால யார் இந்திர பதவிக்காக தபஸ் பண்றான்றத பார்த்துட்டு இருந்து அவன் தபஸ கலைக்கிறதுக்கே வழியா பார்ப்பானா அவன். தப்பேத சொபதாய க்வசிதீதி த்ரஸ்யந்தி அமர்த்தேஸ்வராக, அமர்த்தேஸ்வராக தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறவர்கள்லாம் த்ரஸ்யந்தி பயப்படுறாளாம். இந்த தபஸ் பண்றவனை பார்த்து பயப்படுறாளாம். எந்த மூலையில எவன் உட்காந்து தபஸ் பண்றானோ நம்மளை தள்ளிட்டு அவன் வந்து உட்காந்துக்கு போறான்னுட்டு பயப்படுற, இதுவும் லோபத்தினுடைய காரியம். ஏன்னா தானே அந்த பதவியில ஒட்டின் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால. சரி, இவள்லாமாவது ஒரு ராஜாவா இருந்திருக்கான், இல்ல ஒரு பெரிய தேவதையாக அமரனாக, அதாவது அமரேஸ்வரனாக இருந்திருக்கான், இப்படி எல்லாம் வாஸ்தவம் பரவாயில்ல. அவன்லாம் சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா பாத்துக்கிறதுக்கோ புதுசா சம்பாதிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் ஆசை, அதாவது ஆசை உடையவர்களா இருக்க, அதெல்லாம் பெரிய சந்தோஷம், பரவாயில்ல, போனா போயிட்டு போறது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பிக்ஷாகேஷபி கேஷசித்தே க்வசித் உபக்ஷிப்தே ஸ்வதிக்ஷேபதஹ அப்படின்னு சொல்லி சொல்ற. பிக்ஷாக அப்படின்னாக்கா பிக்ஷை எடுத்து சாப்பிடுறவா, பிக்ஷை பெறுகிறவா யாரு? சன்னியாசிகள். இந்த சன்னியாசிகளுக்குள்ளேயே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாளாம். இது சுவாமியினுடைய வார்த்தை, ஆகையால அதில் இதுவா பார்க்கணும், ஒரு பரந்த மனசோட பார்க்கணும். நான் போ இதுல போய் இப்ப இருக்கிற சன்னியாசிகளை நாம ஏதோ தூஷணம் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கூடாது. இது சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு பொதுப்படையான ஒரு நிலை. அததான் அவர் சுவாமி சாய்க்கிறார் இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு. யாரெல்லாம் விவேகனால சூழப்பட்டவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் லோபன, காமம், குரோதம், லோபம் எல்லாத்தையும் திருத்தி அடிச்சுட்டுதான் இருந்துருக்கா. இது சாமான்யமா இருக்கிற ஒரு பொதுப்படியா இருக்கிற ஒரு விஷயம். பிக்ஷா கேஷுபி கேஷுச்சித்து கொச்சித்து உபக்ஷிப்தேஷு அதிக்ஷேபதா அப்படின்னா, இந்த பிக்ஷா பண்ற சன்னியாசி என்ன பண்றான் அப்படின்னா, அவளுக்கு ஆசிரியமாக யார் இருக்காளோ அப்படிதான் எடுத்துக்கணும். என்ன அவளுக்கு ஆசிரியமா இருக்கன்னா, ஒருத்தர் பிக்ஷை கொடுத்த பிக்ஷை ஒருத்தர் அவருக்கு கொடுத்துருக்க, அந்த இடத்துல இன்னொரு பிக்ஷுக்கன் வந்துட்டாங்கன்னா இவளால தாங்க முடியாதான். ஒரு சாதாரணமா எடுத்துப்போமே, ஒரு சன்னியாசி இருந்திருக்க, சன்னியாசி இந்த தெருவில் இருக்கிறவாள், அந்த சன்னியாசியை ஆதரம் பண்ற. அதே தெருக்கு இன்னொரு சன்னியாசியும் வந்துட்டேருனாக்கா தனக்கு எங்க இல்லாத போயிடுமோன்னு ஒரு எண்ணம் வரும். இல்ல அவ வார்த்தை தன்னை காட்டுல அவருண்டக்கு இன்னும் கௌரவமா இருந்துட்டாள்னா என்ன பண்றதுன்னு ஒரு அசூய வந்துடும். அவர் என்ன விசேஷம், நம்மளை காட்டுல அவர் என்ன விசேஷம் அப்படின்னு அவரிடத்துல இருக்கிற ஒரு ஈர்ஷ்ய வந்துடும். அவரிடத்துல ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை பார்க்காம அவருதான் ரொம்ப பெரிய, அவர் தான் சன்னியாசாசிரமத்தை பெருசா பாத்துக்கிறாருன்னா நான் என்ன குறைச்சல் அப்படின்னு அவரிடத்துல ஒரு தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுல போகும். இப்படி ஈர்ஷ்ய அசூய இதெல்லாம் மேலிட்டு சன்னியாசியா இருந்தாலும் கூட அவளும் கூட தனக்கு ஆசிரியமா இருக்கவாளிடத்துல இன்னொருத்தர் வந்துட்டாள்னா தாங்க முடியாதவளா இருந்துருப்பாளாம். இது லோகத்துல இருந்துருக்கிறது. பிக்ஷாகேஷுபி கேஷுச்சித்து கொச்சித்து உபக்ஷிப்தேஷு அதிக்ஷேபதா பட்சே துர்மதி பிருத்தியோகோ இக ஜகத்து திஷ்டதி அசூயோகோ. லோகம் முழுக்க அந்த துர்மதியினுடைய சிஷியாக இருந்திருக்க, அசூய ஈர்ஷ்ய இவளாலே சூழப்பட்டதாக தான் இருந்திருக்கு. இது என்ன பண்றது, ஆகையால விசாரமே படாத, நான் இருக்கிற இடத்துல ஜெயந்தான் என்று லோபம் சொல்றானா. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளு, அதுக்கப்புறமா யார் இருக்குச்சு எங்க ஜெயன்றத பாக்கலாம் அப்படின்னா. அட்டந்தி ஹரிதோதி விஸ்வம் பராம் பட்டந்தி தனிநாம் சடூனு பரபரிச்சதம் விப்ரதி தரந்தி ஜலதிம் ப்ளவைஹி சமர மாரபந்தே முதா துரந்த தனந்தோஹல கிரஹில சேதசோ தேகினஹா. இங்க தேகினஹான்னு சப்தம், தேகினஹான்னா சரீரத்தை உடையவர்கள்னு அர்த்தம். தேகி நகா அப்படின்னு பதம் பெற்றுகிறது. எனக்கு குடுங்கோ எனக்கு குடுங்கோன்னு கேக்குறவா. இது லோபத்தினுடைய காரியத்தினால, லோபத்தினாலே ஆளப்பட்டவர்கள் தேகினஹா. எல்லா தேகிகளும் அப்படிதான் இருந்துருக்காளாம். இவெல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, அடந்தி ஹரிதோதச, பத்து திக்கம் தெரியுறாளாம். இன்னைய தினத்துல நடக்கிற பிராக்டிக்கலான ஒரு விஷயம், சுவாமி என்னைக்கோ 700 வருஷம் 750 வருஷம் என்ன தாச்சுட்டேன், போகணும் எங்க வேணா போறேன். இது நம்ம ஊர்லயா வெளியூர்லயா அது எங்க வேணா, அது காடா கூட இருக்கட்டும் எது வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான் சொல்லிட்டு எங்க வேணா போறவாளாக இருந்திருக்கா. அட்டந்தி ஹரிதோதச ஸ்தபுடயந்தி விஸ்வம்பரம். இவ என்ன பண்றான்னா, இந்த பணத்துக்காக பூமிய பிளக்கிறாளாம். பூமிய பிளக்கிறதுனாக்கா என்ன, பூமியை எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம் தாத்துக்கள் எல்லாம் புதையெல்லாம் எடுத்து எவ்வளவு பண்ணி நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு நாசம் பண்றாளாம். ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னாக்கா அண்டர் கிரவுண்ட்ல 3 ஃபுளோர் இருக்கும், அதுக்கப்புறம் மேல வரும். இப்படி எல்லாம் பூமியை நாசம் பண்றதுன்றது இவாளுடைய காரியமா இருந்துருக்கிறது. இந்த தாத்துக்களை எடுக்கிறதுக்காக எத்தனை கிலோமீட்டர் ஆழத்துல பூமி போயிருக்காருன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு தூரம் போயிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. ஸ்தபுடயந்தி விஸ்வம்பரம், பூமியை பேத்து எடுக்கிறதுல முதல் காரியமா இவா பண்ணுவாளாம். பட்டந்தி தனினம் சட்டூனு பரபரிச்சதம் விபதி. இதெல்லாம் சாமர்த்தியம் இருக்கிறவா பண்ற வார்த்தை. இவளோட கூட இருக்கிறவா பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்கோசரம் அந்த பணக்காரால எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணமோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றது. பணத்துக்காக என்ன வேணா பண்றது, இதுதான் லோகத்துல இருக்கிற காரியம். அதுக்கப்புறம் இன்னும் பண்றது என்னன்னா, பரபரிச்சதம் பிப்ரதி. ஒரு பெரிய கணக்கு இருந்துட்டாருனாக்கா, இவன் சுவாமியா இருந்தா கூட பரவாயில்ல, உங்க பையன் நான் எடுத்து வரேன், உங்களால முடியாது பரவாயில்ல நான் பையன் எடுத்து வரேன், நீர் வெறுமை வரோம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன் இருக்கணும், இருக்கிறதுனால அவன் பைய தூக்கிட்டு போறது, அவன் வெத்தலை பாக்கு பொட்டிய தூக்கிட்டு போறது, அவனுக்குன்னு என்ன உண்டோ அதெல்லாம் தூக்கிட்டு போறதுன்னு அந்த காரியா காரிய விவேகம் இல்லாத, இந்த காரியத்தை தான் நாம செய்யலாம், இந்த காரியத்தை நாம செய்யக்கூடாதுன்னு எண்ணம் இல்லாத, எந்த காரியமானா செஞ்சு எப்படியானா பணத்தை சம்பாதிக்கணும், இதுதான் இன்னை தினத்துல இருந்தது. தரந்தி ஜலதிம் பிரமேஹி சமரமாரபந்தே முதா. இப்ப இந்த இடத்துல 10 திக்கும் போயாச்சு, எல்லா திக்குலயும் நமக்கு பிரவேசமே இல்லை. இவன் எவனோ ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான், யார் யாரோ என்னமோ சம்பாதிச்சுட்டு இருக்கான், ஏதோ நமக்கு சம்பாதிக்க முடியல. சரி என்னடா பண்றது, எனக்கு பணம் வேணும். அவ்வளவுதானே, இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கே பற்று போயிடும். எவ்வளவு தூரம் போனாலும் இருக்கட்டும், சமுதிரம் தாண்டிடுவானோ எது வேணா தாண்டிட்டு போறோம், எங்க வேணா போறோம், எனக்கு பணம் வந்தா போறோம். தரந்தி ஜலதிம் ப்ளவைஹி, சமுதிரத்தையே தாண்டி தேசத்துல போய் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு போறாளாம். சமரமாரபந்தே முதா, எல்லாம் பண்ணி சமைச்சுட்டான். கடைசியில என்ன பண்ற அப்படின்னா, அந்த பேராசை பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கு ஆரம்பிச்சிடறாளாம். நீ என்ன வசத்து நான் என்ன வசத்துன்னு சண்டைக்கு ஆரம்பிச்சிடறாளாம். அதுல கடைசியில் அதுக்கு இதெல்லாம் காரணம் என்னவா இருக்குமா அப்படின்னா, ரொம்ப அத்கல்பமான காரணமா இருக்கும். துரந்த தனதூகள கிரகில சேதசோ தேஹினா. இவா பிராணிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இந்த பேராசை பிடிச்ச மனத்தை உடையவர்களாக விபரீதத்துல முடியறதாக இருந்திருக்கிற செயல்களை இந்த பணப்பேராசை பிடிச்சி எல்லாரும் படுறவாளாக இருந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மியும் லோபனுக்கு என்னுடைய பெருமை இவ்வளவு சாதாரணம்னு நினைக்காத, எவ்வளவு பெருமை இருக்கு பத்தியா என்பதாக லோபன் சொல்கின்றான். இந்த அர்த்தம்ன்றது இருக்க, இந்த புருஷார்த்தம் தர்மம் பண்றதுக்கும் அர்த்தம் வேணும், நம்மளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் பணம் வேணும். இந்த மூணாவது புருஷார்த்தமா இருக்கிற காமத்துக்காகவே ரெண்டாவது புருஷார்த்தமா இருக்கிற அர்த்தத்தை சம்பாதிக்கிறத விட்டுட்டு தர்மத்துக்காகவும் அர்த்தத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம அந்த லோபனுடைய வசத்துல ஆட்படாமல் பகவத் பாகவத ஆச்சாரிய கைக்கரியத்துக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக நம்மளுடைய பணம் சம்பாதனன்றது இருக்கணும்னு இப்படிதான் நம்ம தினமும் பெருமாளை பிரார்த்திக்கணும். சுவாமி தேசிகன் மாதிரி நாம வைராக்கியசாலிகள் இல்லதான், இருந்தாலும் இந்த பணமே நம்மள, அதாவது பணமே நம்மள ஆட்கொள்ள கூடாது. ஆகையால நமக்கும் ஒரு லிமிட்டேஷனோட நாம இருக்கணும். இப்படிப்பட்ட புத்திய அந்த சுவாமி தேசிகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.